யார் இந்த ஹுசேன், உலகத்தை சீர்திருத்தி செப்பனிட்டு உயர்வடைய செய்த உத்தப நபியின் சத்திய பேரர், கைபர் கோட்டையின் கதவையை பிடுங்கி எடுத்து அதையே கேடயமாக பயன்படுத்தி போராடிய ஹசரத் அலியின் அருந்தவ புதல்வர், சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்று பாராட்டப்பட்ட பேபி பாத்திமா நாச்சியாரின் குலையீரல் போன்ற திருமகன், இஸ்லாத்தின் புகழ் உயர்த்திய பெருமகன், வீர தியாகிகளின் நாயகன், ஷஹீதுகள் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திருவாழ்வு வாழ்வது எப்படி என்று இந்த வையகத்துக்கே சொல்லிக் கொடுத்தார். சுயநலம் எள்ளளவு கூட இல்லாமல் பொதுநலம் காக்க போரிட்டு உயிர் துறந்த உத்தம புதல்வர், மக்களாட்சி நெறி காக்க யசீது என்னும் கொடிய அரசரின் பல்லாயிரம் சிப்பாய்களை எதிர்க்க வெறும் 72 பேருடன் போர்க்களம் சென்ற வீர திலகம் என்று அவரை சொல்கிறது இந்த உலகம். இமாம் ஹுசைன் பொறுமையின் கடலாகவும் இருந்தார், வீரத்தின் சிகரமாகவும் திகழ்ந்தார். நீதியையும் நேர்மையையும் ஜனநாயகத்தையும் காக்க தன் உயிரையே போர்க்களத்தில் தானமாக தந்தார். தலையை இழந்தாலும் தீன் மார்க்கத்தை இழக்க மாட்டேன், உயிரை இழந்தாலும் உத்தம நபியின் கொள்கையை இழக்க மாட்டேன், உடம்பில் இருக்கும் சதையையும் இரத்தத்தையும் பலி கொடுத்தாலும் கொடுப்பேன், ஈமானை பலி கொடுக்க மாட்டேன் என்று போர்க்களத்திலே மார்த்தட்டி சொன்னவர் இந்த இமாம். போர்க்களத்திலே தன் கண்களை போன்ற தங்கையை பார்த்து நீ எப்படியாவது தப்பி போய்விடு என்று சொல்லவில்லை. தன் ஆருயிர் தம்பி ஹசரத் அப்பாஸ் அவர்களை பார்த்து உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிடு என்று கூறவில்லை. தன் அன்பு மகன் ஷபியே முஸ்தபா அலி அக்பரை பார்த்து நீ சாகக்கூடாதரா மகனே, உயிர் பிழைக்க ஒரு வழியை பார் என்று போதிக்கவில்லை. இவ்வளவு ஏன், என்னுடைய 6 மாத பச்சிளங்குழந்தை அலி அஸ்கர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க கிடைக்காததால் உயிர் பிணம் போல் இருக்கிறான், இவனையாவது காப்பாற்றும் என்று கெஞ்சவில்லை. அதற்கு மாறாக நீதியை காக்க கையிலே வாள் எடுத்தார், நேர்மையை நிலைநாட்ட தோள் கொடுத்தார். அவருக்கும் அவருடைய சுற்றத்தாருக்கும் யசீதின் படையினர் ஒரு சிறிய ரொட்டி துண்டு கூட உண்பதற்கு கொடுக்கவில்லை. 72 பேருக்கும் மொத்தமாக ஒரு 10-12 பேரிச்சம் பழங்களை கூட கொடுக்கவில்லை. அவ்வளவையே, கண்ணு கெட்டிய தூரத்திலே ஃபுராத் நதி எனும் யூப்ரட்டீஸ் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதிலே இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க விடவில்லை. அந்த ஆற்று நீரை நாய்களும் நரிகளும் கூட குடித்தனர். ஆனால் நபிமணியின் பேரர்கள் அந்த நீரை குடிக்க முடியவில்லை. அந்த ஆற்று நீரை ஒட்டகம் குதிரை போன்ற மிருகங்களும் குடித்தனர். ஆனால் மனித புனிதர் இமாம் ஹுசைன் அவர்களும் அவரது உறவினர்களும் குடிக்க முடியாதபடி யசீதுடைய சிப்பாய்கள் 10,000-க்கும் மேற்பட்டோர் அங்கே அணிவகுத்து நின்றார்கள். இந்த பட்டாளத்திற்கு பயப்பட மாட்டேன், படைத்த அல்லாவிற்கு மட்டும்தான் பயப்படுவேன் என்று முழங்கி 10 நாட்கள் பட்டினியாலும் தாகத்தாலும் ஏற்பட்ட களைப்பையும் சகித்துக் கொண்டார். சகித்துக் கொண்டது மட்டுமல்ல, அந்த உடல் களைத்த நிலையிலும் 10 நாட்கள் பசியெடுத்த வேங்கையைப் போல் பாய்ந்து பாய்ந்து போரிட்டார். பல பேரை பிணமாக்கினார். இறுதியில் தொழுகைக்காக முசல்லா விரித்து சஜ்தா செய்யும் போது யசீதின் கையால் ஒருவன் கைவாள் கொண்டு அவரை ஷஹீத் ஆக்கினான். அவர்தான் ஹுசைன். அந்த மாவீரன் தான் ஹுசைன். அந்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீர தலைவன் தான். தான் செத்தாலும் பரவாயில்லை, நீதி சாகக்கூடாது. தான் செத்தாலும் பரவாயில்லை, நேர்மை சாகக்கூடாது. தான் செத்தாலும் பரவாயில்லை, மனிதாபிமானம் சாகக்கூடாது என்று சரித்திரமே இன்றும் சங்கநாதம் செய்து கொண்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இமாம் ஹுசைன் அவர்கள் இஸ்லாமிய பாதையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வரலாற்றை கூட்டிக் கழித்து பாருங்கள். இமாம் ஹுசைன் அவர்களின் ஷஹாதத் நமக்கு போதிக்கும் பாடம் என்ன? முஸ்லிம்களே, நீங்கள் தொழுதால் மட்டும் போதாது, ரசூல் அல்லாவை பின்பற்றி ஏழை மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். திருக்குறானை ஓதினால் மட்டும் போதாது, தூய நபி சுட்டிக்காட்டிய வழியில் செயல்பட்டு மனிதாபிமானம் காக்க உழைக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று முழக்கம் செய்தால் மட்டும் போதாது, அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியிருக்கும் கட்டளைகளுக்கு இணங்கி மனித சமுதாயம் அமைதியுடனும் அன்புடனும் சமாதானத்துடனும் வாழ வழிவகை செய்து செயல்பட வேண்டும். அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதைத்தானே இமாம் ஹுசைன் செய்த தியாகம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் இன்று உலகத்தில் என்ன நடக்கிறது? சிரியாவிலே என்ன நடக்கிறது? ஈராக்கிலே என்ன நடக்கிறது? முஸ்லிமை முஸ்லிமே கொல்வது முறைதானா? பச்சை குழந்தைகளும் பழுத்த கிழவர்களும் மூதாட்டிகளும் கொல்லப்படுவது சரியான செயல்தானா? மனிதாபிமானத்திற்கு விரோதமாக நடக்கும் கொலை கொள்ளைகள் நிறுத்தப்பட வேண்டாமா? யசீதுடைய கொடிய நமூனாவை பின்பற்றி இயங்குவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத செயல் அல்லவா? உலகிலே நீதியும் நேர்மையும் அமைதியும் ஓங்க வேண்டும். அண்ணல் நபி அவர்கள் காட்டிய புனிதமான வழியிலே உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தானே இமாம் ஹுசைன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே பெருமக்களே, இமாம் ஹுசைன் காட்டிய பாதையிலே செல்வோம் வாருங்கள். இமாம் ஹுசைன் காட்டிய பாதையிலே செயல்படுவோம் வாருங்கள். நபிகள் நாயகம், நன்னெறிகளின் தாயகம் ரசூல் அல்லாஹ் அவர்களின் பேரர் மாவீரர் ஹுசைன் அவர்கள் காட்டிய அறவழியிலே செயல்பட்டு மனிதாபிமானத்தை கட்டி காப்போம் வாருங்கள். மனிதாபிமானம் இல்லை என்றால் உலகம் இயங்க முடியாது. மனிதாபிமானம் இல்லை என்றால் இந்த பூலோகம் நிலைத்திருக்க முடியாது. மனிதாபிமானம் இல்லை என்றால் மனிதனுக்கு மானம் மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. மனிதாபிமானம் இல்லை என்றால் இந்த உலகம் என்னும் பூஞ்சோலை தீப்பற்றி எரிந்து சாம்பலாகி நாசமாகிவிடும். எனவே இமாம் ஹுசைன் தன்னை ஷஹீதாக்கிக் கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த மனிதாபிமான இயக்கத்தை கட்டி காக்க வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.